சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே புதுவித அனுபவம் நொடியினு பெருகிடும் இருவரின் உயிரையும் அள்ளி அள்ளி பருகுதே காணும் நளினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா?